மலரு நெஞ்சு இரண்டு வாழை தண்டிலே ராஜகோபுரம் நானும் இன்று கேட்கிறேன் உன்னை ஓர்வரம் தேகம் தன்னை மூடவே கூந்தல் போதும் போதும் ஆடை என்ன வேண்டுமா ஆணம் என்னவாவா அதோ மேக ஊர்வலம் அதோ மின்னல் தோரணம் அங்கே பாட்டு முகிலென மயில்கள் ஆடும் முகத்தை பார்த்து அடிக்கடி நிலவு தேயும் தென்னம் பாண்டி முத்தை போல் தேவி புன்னகை பந்து ஆடச் சொல்லுமே செல்கு மல்லிகை உன்னை செய்த பிரம்மனே உன்னை பார்த்து ஏங்குவான் காதல் பிச்சை வாங்குவான் இன்னும் என்ன சொல்ல அதோ மேக ஊர்வலம் அதோ மின்னல் தோரணம் அங்கே இதோ காதல் ஊர்வலம் இதோ காமன் உற்சவம் இங்கே ஒரே நாள் அழகிய முகம் பார்த்தேன் இதோ நான் உயிரினில் உன்னை சேர்த்தேன் அதோ மேக ஊர்வலம் அதோ மின்னல் தோரணம் அங்கே.